வேதாந்தரக்ஷணம் நிந்திருக்கிற பார்த்த போதும் தத்பாத யுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமாஞ்சமனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபையா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமாஞ்சமுனிம் அபரம் சம்ஸ்தயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்காநுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் த்வத்ப்ரேஷ ஶ்ரவணயோர்மிருதாயமானாம் துல்யாம் த்வதீய மணி நூபுர சிஞ்சித்தானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதவிட்டவார்ஹாம் வாசம் ப்ரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. நீடா துங்கஸ்தனகிரிஜட்டி சுப்தமுத்மோத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத்கிருத்ய முங்க்தே கோதாதஸ்ரீ நமைதமிதம் பூயையே வாஸ்து பூஜாம் அவையர் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாடை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே அந்தர்ஜோதிஹி கிமபியமினாமஞ்சனம் யோகதிருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிகனசித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாமவை ஜயந்தி விபூஷணம் அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தவக்கும் வது ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேடுகிறோம் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காரே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமாறுண்ணி உகந்தேரோரம்பாவாய். இன்றைய தினம் சங்கத்தமிழ் மாறியின் இரண்டாவது மலர் இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்களுடைய அனுபவம். கரும்பு கனவுக்கு கனு ருசிப்பது போல திருப்பாவை பாட்டுக்கு பாட்டு ரொம்ப ருச்சின்னு சொன்னால் அது மிக இல்லை. போஜராஜா அவருடையதான அரசவையில தான் காளிதாசன் விசேஷமாக பகுமானிக்கப்பட்டவன். அவர் ஒரு சமயம் கவிகளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். கவிகளை பார்த்து என்ன அவளுக்கு ஒரு பரீட்சைன்னா இக்ஷுகண்டம் செ சந்திரம் செ பாரதம் செய்வ வர்ணயா. இக்ஷுகண்டம்னு சொன்னா கரும்பு, அதாவது கரும்பு சந்திரன் மகாபாரதம் இந்த மூணையும் வர்ணிக்கணும். கொடுக்கிற ரிப்ளை மூணுக்கு காமனா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் அந்த பதில் எட்டு லெட்டர்ஸ் எட்டு எழுத்துல இருக்கணும். மூக்க கவின்னு ஒரு கவி, அதாவது ஊமையா இருந்து கவியானவன், அதுக்கு உடனே பதில் சொன்னா சாரம் பர்வணி பர்வணி. சாரம் பர்வணி பர்வணின்னா அது மூணுக்கும் பொருந்தும். இக்ஷுகண்டம் கரும்புக்கு என்னன்னா கணுவுக்கு கணு ருச்சின்னு அர்த்தம். சாரம் பர்வணி பர்வணி. அதே மாதிரி சந்திரன் அமாவாசைக்கு அப்புறம் அதாவது வளர்கிறை ஒரு ஒரு நாள் அப்படி அப்படி விசேஷமாக வளர்றத. அதே மாதிரி மகாபாரதம் ஒரு ஒரு பருவாவை எடுத்தா அதுக்கு மேல மேல மேல வர்ணிக்கச்சு அதுக்கு பெருமை. அது மாதிரி இந்த திருப்பாவையில முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல போக போக போக அதனுடைய அந்த ருச்சி விசேஷமாக வேதமனைத்துக்கும் பித்து ஆகையினால அந்த சங்கத்தமிழ் மாதிரியினுடையதான ருச்சி மேல மேல இன்னும் ஜாஸ்தி ஆகுங்கிறத வர்ணிக்கிறாள். அப்படி ஆண்டாளை பார்த்து மற்ற சிறுமிகள்லாம் கேட்டா, ஏன்னா முந்தின பாடல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டாளனும் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு மற்ற தொழிலுக்கு மாத்திரம் இல்லை நம் போன்றவர்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். ஏன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டா அதனால நாராயணனே வந்து பலனெல்லாம் கொடுப்பான். நம்ம கை கட்டின்னு உட்கார்ந்தா போதும், நாம செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லைங்கிற எண்ணம் வரக்கூடாது. சாத்தியோபாயம் நிச்சயம் வேணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதாகவே இந்த பாசுரத்துல நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் கேடுவரோ. அதாவது நாமும் செய்யணும் நம்ம காரியத்தை. அதாவது நாம ஒரு 10 அடி நடந்து போறோம்னா 90 அடி நடந்து எதிரே வருவான் நிம்பருவான் நம்ம ரட்சிப்பதற்கு. அதனால நம்முடைய எஃபர்ட் இல்லாம கூடாது என்பதை ரொம்ப அழகாக, அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தேசிக சம்பிரதாயத்தினுடைய குவிண்டசன்ஸ் தான். அதான் இந்த பாசுரத்துல என்ன சொல்றான்னா, கிருத்யா கிருத்ய விவேகம் செய்கிறாள். அதாவது கிருத்ய அகிருத்ய விவேகம் செய்கிறாள். கிருத்யா கிருத்ய விவேகம்னா கிருத்தியம், அகிருத்தியம்னா செய்யக்கூடியது செய்யத்தகாதது. நாம அநேகமா என்ன பண்றோம்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும், செய்ய வேண்டியதை விட்டுறோம். அதனாலதான் பெருமாள்கிட்ட போய் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலந்தேவ பிரணதார்த்திகர பிரபோ அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். அகிருத்தியானாம் சகரணம், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யறது. கிருத்தியானாம் ச வர்ஜனம், எதெல்லாம் செய்யணுமோ அதை விடுவது. இது ரெண்டும் ஆகிய பாபம், அதை நீ ரட்சிக்கணும்பா, நீ க்ஷமிக்கணும்னு கேட்கற மாதிரி. அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன, இது நோன்புக்கு உபகரணமாக சொல்லச்சே இந்த தொழில்களை பார்த்து கிருத்திய கிருத்திய விவேகம் செய்கிறாள். என்ன நமக்கு பரநியாசமானவருக்கு, ரொம்ப பேருக்கு பரநியாசமே முக்கிய பரநியாசம் பிரபத்தின்னு சொல்லச்சே, இதை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். பிரபத்திக்கு இதான காலதாமதமே பண்ணக்கூடாது, இதுக்கு இன்னும் போகட்டும்னு போஸ்ட்போனும் பண்ணக்கூடாது. ஒரு க்ஷணகால காரியம் அது, அதை அவசியம் செய்து கொண்டு வாழ்க்கை ஆச்சாரியர்கிட்ட. பரநியாசமான பிறகு ஒருத்தர் கேட்டால், நான் தான் எனக்கு தான் பரநியாசம் ஆயிடுத்து. அதாவது பரநியாசம் ஆயிடுத்துன்னா தேகாவசானே மோட்சம் நம்முடைய ஆச்சாரியெல்லாம் சொல்லிருக்கா. அதனால நமக்கு தான் நிச்சயமாக மோட்சம் அஷ்யூர்டு தானே, இனிமே சந்தியாவந்தன் பண்ணுவானே. ஏதோ ஒருத்தருக்கு 7 வயசுல பூணல் போட்டாச்சு, இப்ப எனக்கு 70 வயசு ஆயிடுத்து, இத்தனை வருஷமா நான் சந்தியாவந்தன் பண்ணிட்டு இருக்கேனே விட்டுள்ளாமான்னா அது கூடாது. அதான் சுவாமி தேசிகன் அழகா ரகசியத்தில் சாதிக்கிற போது, அதாவது நம்முடைய பரநியாசம் ஆகின்றவரில் பிரபத்தி செய்துகிறவரில் நாம செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் மோட்சத்திற்கு சாதனமாக செய்தாலும், அதன் பிறகு செய்வது பகவானுடைய பிரீத்திக்கு போக்குவீடாக செய்ய வேண்டும்ங்கிறார் அவர். பகவான் முகோல்லாசார்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் பிரீத்தியர்த்தம் சரணாகதி தீபேங்கிறதான ஒரு ஸ்தோத்திரத்தில் ஆச்சரியமா சுவாமி தேசிகன் அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்றார். தத்த அப்ரஜாஜனகவது தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்த்ய பவதா பரிணீயமானாஹ மத்யே சதாம் மஹிதபோக விசேஷ சித்யை மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். ஜனகவத்து ஜனகன்னா தந்தைன்னு ஒரு அர்த்தம், இதுலேயே ஒரு ரொம்ப சூக்மான அர்த்தம். ஜனகன் சீதா பிராட்டி ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஜனகவத்து தந்தையானவன் தன் பெண்ணை உனக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பது போது கொடுத்ததுக்கு அப்புறம் சரீரம் உள்ளவரை திருவங்கலத்தை அணிவது போல, அது மாதிரி இங்க ஒரு ஆச்சாரியனானவன் ஜீவாத்மாக்களை பகவான் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றாரோ அதுவே ஒரு கல்யாணம் விட்டார். ஏதோ பரநியாசனம் பண்ணிண்டா பயப்பட வேண்டாங்க. சரீரம் உள்ளளவும் பிரபன்னனாகினும் பாகவத கைங்கரியங்களை நான் நடத்திட்டு இருக்காங்கிறத அழகா சொல்றார். நம்ம விடப்படாதுன்னு பாஞ்சராத்திர ஆகமனம் சொல்றது, மாங்கல்ய சூத்திர வஸ்திராபிகி சம்ரக்ஷதி வதூயதா. மாங்கல்யம் கூறப்படையோ இதெல்லாம் ஸ்திரீகள் ரட்சிப்பது போல நித்திய நைமித்திய கர்மாக்களை விடலாகாது. அதனால நம்முடைய எது செய்ய வேண்டியது விட வேண்டியது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதைத்தான் ஆண்டாள் இங்க தொழில்களை பார்த்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளியரோ. அது முதல்ல அவளை அழைக்கிற ஒரு அழகு பார்க்கணும், சம்போதனம் அட்ரஸ் பண்றது. வையத்து வாழ்வீர்கள், வையத்து முதல்ல செல்வ சிறுமியர்கள்லாம் சொன்னா, நேரிழியர்கள்லாம் சொன்னா, அதெல்லாம் விட இங்க வையத்து வாழ்வீர்கள் ஆரம்பிக்கச்சே. அதாவது பூமியில் வசிப்பவர்களே, சர்வேஸ்வரன் திருவாய்ப்பாடியில் அவதரித்து தன்னை தாழ்விட்டுக் கொண்டு பரிமாறுகின்ற காலத்திலே வாழப்பிறந்த பாக்யசாலிகளே. அதாவது ஆண்டாளுக்கு மனசுல ஒரு குறை, ஏன்னா கிருஷ்ணாவதாரம் விபவாவதாரம் பண்ண காலத்திலே ஆயிரபாடி பெண்கள் போலே தான் வாழ கொடுத்து வைக்கல. பின்னிட்டு ஆயிரபாடி பெண்களுடைய மனோபாவத்தை அடைந்து பாவனா பிரகர்ஷத்தினாலே இந்த நோன்பு நோக்கிறான். தனக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு, அது நல்லா தெரியுது. வையத்து வாழ்வீர்கள், அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. கிருஷி பூமியிலே புஜித்தார் போலே கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவர்களே, கிருஷி பூமியிலே புஜித்தார் போல். இந்த பங்கி வியாக்கியான பங்கி, கிருஷி பூமின்னா அதாவது கிராமங்களிலே வயல்களிலே இந்த பயிர் செலவு பண்றதை கண்ணால் பார்த்துருக்கிறவளுக்கு இது புரியும் கொஞ்சம் சொன்னான். அதாவது கிராமம் பார்த்தா நல்ல வயல்ல பயிர் செய்வது ஒரு இடம், அதை கொண்டு வந்து உண்பது ஒரு இடம். இது புரியுற மாதிரி சொன்னேன். முதல்ல ஒரு பயிர் செலவுக்கு என்ன வேணும்னா, முக்கியமா ஒரு வயல்ல முதல்ல நாற்றங்கால் ஒன்று தயார் பண்ணிப்பான் முன்னாலே. அதாவது விதை விதைப்பதற்கு முன்னாலே ஒரு நாற்றங்கால் தனியா வரும் இடம், ரொம்ப அழகாத அது உழுது நல்லா சாஃப்டா பண்ணி வச்சு இல்ல இலங்கெல்லாம் கட்டி, அதற்கப்புறம் நெல்லு விதை நெல்லுன்னு தயார். முதல் வருஷம் விளைந்த நெல்லுல அடுத்த வருஷம் விதைப்பதற்கு என்பதற்காக தனியா எடுத்து வச்சு காய வச்சு அதை ரட்சிச்சு வச்சுப்பா பத்திரமா. என்ன ட்ரவுட் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் விதை நெல் எடுத்து சாப்பிட மாட்டா, அதை அவளை பத்திரமா வச்சுட்டு இருப்பா அடுத்த வருஷத்திற்கு தேவை என்பதனால ரிசர்வ். அதை வந்து விதையை விதைப்பதற்கு என்னன்னா அதை ஊற வச்சு எப்படிலாம் பக்குமா எல்லாம் பண்ணி அதை நாற்றங்கால போய் அந்த விதையை நெல் அதை அப்படியே நிறைய அப்படி தெளிக்கிறது வீசுவா. அதுல நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னா அது பயிர் பசுமையாக எல்லா ஊரடத்துல அப்படியே குப்பலா வளர்ந்திருக்கும். அது சில நாட்கள் அது வளர்ந்த பிறகு அதை எடுத்து வேறொரு வயல் தயார் பண்ணி அதுல இடைவெளி விட்டு அதை நாற்றுகளை நடுவதுன்னு பேர். நடுவு நடுவுல அதுல இடைவெளி விட்டு இதை நாற்று நட்டு அது வளர்கின்ற போதற்கு அடி அதற்கு இடையூறாக இருக்கின்ற களை எல்லாம் நடுவில் இருக்க புல்லெல்லாம் எடுத்து அது வளர்வதை நன்றாக பராமரித்து அதற்கு பிறகு அது என்ன பண்ணும்னா அது நாற்று நன்னா முற்றி அதுக்கப்புறம் கதிர் விடும், அதுலதான் நெல் வரும். அந்த நெல் நல்லதா முற்றின உடனே அது ஈரம் இல்லாமல் காய்ஞ்சதும் பார்த்து அதை எல்லாத்தையும் அறுவடை பண்றது சொல்றது. கட் பண்ணி குழுந்து நெற்களம்னு பேரு, நெற்களத்துல குழுந்து அந்த நெல் எல்லாம் சேகரித்து அதன் பிறகு அதை அதுல இருக்கக்கூடியதான தூசித்து இதெல்லாம் எடுத்து மறுபடியும் வெயிலே காய போட்டு அது கொண்டு நெல்லை அரைத்து அரிசியாக்கி அப்புறம் உரையில போட்டு அப்புறம் சாதம் நம்ம சாப்பிடுறது. இத்தனை ப்ரோசஸ் அதுக்கு. இதெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ வயல் வரப்புல ஒரு இலையை போட்டு உட்காரு, உனக்கு இங்கு சாப்பாடு கிடைக்கும். இந்த எஃபர்ட் ஒண்ணு இல்லாம சொன்னா எப்படியோ அது மாதிரி. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றாங்க, பூலோகத்துல நாம என்ன பண்ணணும்னா பக்தி யோகம் கர்மயோகம் பிரபத்தி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதன் பிறகு மோட்ச அனுபவத்தை போய் வேற லோகத்துல போய் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்னு சாஸ்திரங்கள் எழுதியிருக்க. இந்த சிரமங்கள்லாம் பண்ணாமல அங்க பரமபதத்திலே அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இங்கு கிருஷ்ணனோடு கூட இங்கேயே அனுபவிக்கின்றவர்களே, கிருஷி பூமியிலே புயித்தார் போல் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவர்களே. கண்ணனை அனுபவித்து இங்கேயே பரமபதத்தினுடைய அனுபவத்தை பெறுகின்றார்கள் கேட்கிறாவா. அதனால இன்னொரு ஏன்னா கிருஷ்ணானுபவங்கிறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணனை கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படுறதுன்னா எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் புண்ணியம் பண்ண வாழ்க்கை தான் கிடைக்கும். விட்டார் எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. ஆதிசங்கரர் சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். சிஷ்ய ஒரு கேள்வி கேட்கிற ஆதிசங்கரை பார்த்து, இந்த பூலோகத்துல இது அபூர்வம், கா துர்லபாராணாம், மனிதர்களுக்கு இது துர்லபம் அப்படின்னு உடனே ரொம்ப ஷார்ப்பா ஒரு பதில் சொன்னார் அவர். ஈஸ்வர பக்தி, இது ஆதிசங்கரனாலேயே சொல்றாரு பாருங்க. ஈஸ்வர பக்தினா மனிதர்களுக்கு எது ரொம்பவும் துர்லபம்னா பகவான் இடத்திலே பக்தி செலுத்துவது. அதனால கிருஷ்ணானுபவம் பண்ணுவது மண்ணுலகத்திலே இருப்பவர்களுக்கு கிருஷ்ணானுபவம் பண்றதுல அவ்வளவு சுலபமா வந்துடாதான். அதுக்கு வந்து அதனால கிருஷி பூமியிலே புஜித்தார் போல் கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டவர்களே நீங்க தான் பாக்கியசாலிகள், வையத்து வாழ்வீர்கள். வியாக்கியானத்தில் இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னா, இந்தளத்திலே பூ பூத்தார் போலே. இந்த கரி எடுப்பு இப்பெல்லாம் கரி எடுப்பெல்லாம் இப்ப மறந்து போயிடுது காலம், இப்பெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்தாச்சு அவர்களுக்கு. இருந்தாலும் அந்த கறி எடுப்புங்கிறது என்னன்னா கணங்கணங்கணங்கன்னு அதுல தணல் இருக்கும், நிறைய கறியை போட்டு கோல், அது அப்புறம் அது அந்த சூடு இருந்துட்டே இருக்கும். அந்த அடுப்பே கையா கை வைக்க முடியாது, மண்ணால பண்ணது இருக்கு இரும்பால பண்ணது எல்லாம் இருக்கும் அந்த அடுப்பு. அதுக்குள்ள இந்த கறியை போட்டு இந்த தணல் உண்டாக்குவான், அதை தொட்டாலே கை சூடும் அவ்வளவு கொதிக்கும். அதுல இங்கான பூ புஷ்பம் பூக்குமா கறி எடுப்புல, இந்தளத்திலே பூ பூத்தார் போல்னு அப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணுவதே ரொம்ப துர்லபமா இருக்குச்சே. நீங்கள்லாம் கிருஷ்ணன் வாழ்கின்ற வாழ்க்கையில இருந்துட்டு அங்க அதாவது அதுல விசேஷம் இதுக்கு அர்த்தம் வையத்து வாழ்வீர்கள் என்ன, கண்ணன் பிறந்த ஊரிலே பிறந்து கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்து கண்ணனை அனுபவிக்கின்ற வயதை பெற்ற பெண் சிறுமிகளேன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணன் பிறந்த காலத்திலையும் பிறந்திருக்கணும், ஏன்னா ஆண்டாளுக்கு இது கிடைக்கல. கண்ணன் பிறந்த ஊர்லயும் பிறந்திருக்கணும், கண்ணன் பிறந்த காலத்துல பிறந்து வேற ஊர்ல பிறந்தா பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி அவன் அனுபவிக்கக்கூடியதான அந்த சிறு வயதாக இருந்து அவரோடு சேர்ந்து விளையாடி லீலைகள் எல்லாம் பண்ணி அந்த பாக்கியத்தை பெற்றவர்களால நீங்கள் வையத்து வாழ்வீர்கள். வாழ்வீர்கள்னா வாழ்ச்சின்னா என்ன? வாழ்ச்சின்னா ஒருத்தர் சொல்றார், சார் எனக்கு மொத்தம் 10 ஊர்ல நான் பங்களா வச்சிருக்கேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா சார்? சார் சார் எத்தனை பேங்க்ல நான் பணம் வச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கைங்கிறார். ஒருத்தரா இத்தனை இத்தனை வசதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லுது, அது இல்ல வாழ்ச்சின்னுட்டார். வாழ்ச்சின்னா என்ன? அதுதான் ஆண்டாள் நாச்சியார் திருமையில அழகா சொல்ற போது, பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று, பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகம் மலர்ந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிரங்கநாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் முத்துளனே. பாசுரத்தில் ஒரு வேடிக்கை பார்க்கணும், பொல்லா குரல் உருவாய் நாண்டள். என்ன வாமனாவதாரம் குரல் உருவாய் வந்தான், அந்த அழகுக்கு ஈடு இல்லை இணை இல்லை என்று எல்லாரும் வர்ணிக்கிச்சே, பொல்லா குரல் உருவுங்கிறாளே ஆண்டாள்னா அழகா பெரியவாய்ச்சாமிள்ள இதுக்கு சொல்றார், ஒண்ணுமில்லை அந்த அழகுக்கு திருஷ்டி பட்டு வைப்பதேன்னு திருஷ்டி பட்டு வைக்கிற மாதிரி பொல்லா குரல் உருவுன்னு சொன்னான். அந்த என்ன சொன்னா, நல்லார்கள் வாழும் நளிரங்க நாகனையான், நல்லார்கள் வாழும் இந்த வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்னா, வியாக்கியான சொல்றா, பெரிய பெருமாள் திருமேனியே ஈடுபட்டு பரமபதம் வந்து விடுமோ என்று அஞ்சி கிடப்பர்கள். அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா திருவரங்கத்து எம்பெருவான் இந்த சைன திருக்கோலம் இருக்கு, அதை போய் சேவிக்க ஆரம்பிச்சோம்னா சாதாரணமா ரொம்பவும் என்ன பண்றதுன்னா, நமக்கு சொல்லி கொடுத்து வேதம் பாக்கி சாஸ்திரங்கள் சொன்னதுன்னா இங்க இருக்கிறதுனா அன்னைக்கே பார்த்தோம், இந்த தேன்பட்ட விடம்போல் தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அருந்துமாறும் தேசியம் சாதிக்கிறான்னு. இந்த உலகத்துல சம்சாரத்துல பார்ப்பதெல்லாம் கஷ்டம், உண்மையான ஆனந்தம் பரமபதத்துல தான் எம்பெருமானோடு அனுபவிச்சு அவனை அந்த சேர்த்தியில ஒன்றடியாள் திருமகளும் தானுமே நிலப்ப என்று பெருமாளும் பிராட்டியுமாகின்ற சேர்த்தி அந்த மித்திரம், அது பரமபதத்துல அதுதான் உத்தேசம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை நினைச்சிட்டு இருந்தா கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா என்ன பண்றாளா, அந்த பெரிய பெருமாளை போய் சேவிச்ச உடஞ்சே சேவிக்கச்சே, பெரிய பெருமாள் திருமேனியிலே ஈடுபட்டவொன்னு பரமபதம் வந்து விடுமோ வந்து அஞ்சு கிடப்பர்களாம். ஏன்னா அதை விட இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதை விட்டுட்டு போகணுமா, இதை விட்டு பரமபதத்துக்கா அப்படின்னு. அப்படி அந்த வாழ்ச்சிங்கிறது ஸ்ரீரங்கத்துடைய வாழ்ச்சி. அதைத்தான் ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில மேகத்தை தூது விடுகின்றாள் திருவேங்கடமுடியான விஷயமா அங்க சொல்லி, மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். திருவேங்கடமணியானை சேவித்து வாழ்கின்றீர்களே நீங்களோ அதிர்ஷ்டசாலிகள் அர்த்தம். என்ன பெருமாளே திருவேங்கடத்துக்கு எப்படா வந்தான்னா, பரமபதத்துல பார்த்தா சதாபஸ்தி சூரையா என்று எப்ப பார்த்தாலும் பார்த்தவாளே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, ஒரே மொனாட்டனிங்கிற பாருங்க. சில டவுன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறவாள் பார்த்தாள்னா அங்கேயே குவார்டர்ஸ் இருக்கும், அங்கேயே ஃபேக்டரி இருக்கும், அவன் என்ன பண்ணுவான்னா எப்படி பார்த்தவாழையதே பார்த்துட்டு இருக்காப்பில் இருக்கும். இங்கே ஷாப்பிங் சென்டருக்கு போனா தினம் பார்த்தவாதான், கோயிலுக்கு போனா அவாதான், ஆபீஸ் போனா அவாதான், வீதியில் போனா அவாதான், யாராலும் புதுசா பார்த்தா தேவையில்லைன்னு வெளியூருக்கு ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரலான்னு தோன்ற மாதிரி. பெருமாளுக்கு ஒரு சமயம் என்ன ஆச்சா, நித்திய சூரியர்கள் பாக்கி இருக்கிறவாள்லாம் வைகுண்டத்தை சேவிச்சுட்டே இருக்கும், இதை விட்டுட்டு இங்கே ஒரு இடத்துக்கு போகணும், நிறைய பக்தர்கள் வர இடமா போகணும்னு ஆசைப்பட்டாராம். அதுக்காக என்ன பண்ணான்னா, மாயாவி பரமானந்தம் வைகுண்டமுத்தமம் சுவாமி புக்கரணி தீரே ரமயா சகமோதே. மாயாவி பரமானந்தம் வைகுண்டம் தியக்துவார் அப்படி வந்தார். அப்படி இது ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பதையோ அல்லது திருவேங்கமுடியானை சேவிப்பதையோ விட்டு பரமபதம் போறது எப்படின்னா, திருமங்காழ்வார் சொல்றார், முயல் மாம்சத்தை விட்டு காக்கை மாம்சத்துக்கு ஆசைப்படுற மாதிரி விட்டார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அதாவது என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற சௌலபியம் அங்க கிடையாது, அங்க எல்லாரும் அவனை போய் தொடரா சதாபசந்தி சூரியகான். ஆனா இங்க இவன் யசோதையை தொடரானோ, அழுகையும் மஞ்சு நோக்கும் மண் நோக்கும் தொழுகையும் இவை கண்ட தொல்லை இன்பத்தை எழுதுகின்றாள், யசோதை தொல்லை இன்பத்தை எழுதுகின்றாள் பார்த்த போனோம். அப்படி அதே மாதிரி ராமாவதாரத்தை பார்த்தா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தண்டகாரணத்தின் ரிஷிகள் எல்லாரும் இவன் வந்து சேவிக்கிறான். அதனால்தான் நமக்கு எப்படி இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அனுபவம் அங்க இல்லைன்னு அதை அனுபவிக்கிறார். தொண்டரைப்பிடி ஆழ்வார் அங்கு திருவரங்கத்தை எம்பெருமானை சேவிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாகி கமல செங்கண் நச்சுதா அமரரேரே ஆயருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. ஏன்னா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே இப்படின்னா ஏ ரங்கா ரங்கப்பிரபோ ரங்கநாதா என்று சேவித்துட்டு இருக்கக்கூடிய இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை விரினும் வேண்டேன்னு. அதுதான் சுவாமி தேசகன் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமானை சேவிக்கிறார். சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்ட வாசேபி ரமே அபிலாஷகான்னார். அதனால்தான் இந்த அனுபவம் எங்கேயும் இல்லை. நம்ம யாரும் திருவாய்மொழி ஆரம்பிக்கச்சே உயர்வர உயர்நலம் உடையவன் மயர்வரும் அதிநலம் அருளிவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரரி சுடரடி தொழிலன் மனவேன் அவனை விட மேன்மையானவன் கிடையாது என்று ரொம்ப விசேஷமாக தெளிந்திருக்கார். ஆனா உருளினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவே நான் எத்திரம் எத்திரம் எத்திரம் எத்திரம் உரல்ல கட்டுப்பட்டான் உடனே மோகிச்சு போறான். அப்படி அவனுடைய தான் இந்த அவதார சேஷ்டிதங்கள் அவனிடத்தில் இருக்கிற ஈடுபாடு இங்க ஆயர்பாடியில் இருக்கிற அனுபவம் அவ்வளவு விசேஷமானது. அதுதான் அந்த வாழ்ச்சியின் இன்னொரு அர்த்தம். சங்கத்தமிழ வையம்னு சொன்னா வண்டின்னு ஒரு அர்த்தம். அதாவது வண்டியில் வசிப்பவர்களே அப்படின்னு என்னன்னா ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்தி துசாரத்தியம் வித்தி மனப்பிரகிரகமேவச்சா. வண்டினா ஷரீரம், இந்திரியங்கள்லாம் குதிரை, புத்திங்கிறது சாரதி, மனசு கடிவாளம். அதாவது பிரயாணத்துக்கு வண்டி கொடுத்தா அந்த வண்டியே வாசஸ்தலமா வச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா. அதாவது பிரவாகத்தை கடப்பதற்கு கொடுத்த தோணி, அந்த தோணி ஒண்ணு கொடுத்தா அதாவது ஒரு போட் ஒண்ணு ஒரு ஆற்றை கடந்து அக்கறைக்கு போனோம்னு, நாம ஒண்ணு எஃபர்டே இல்லாமல் ஒண்ணு அந்த அதாவது போட்டுனா நம்ம கையில அத துடுப்பு போடணும். அத உடனே மிஷின் போட்டு நினைக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக் மோட்டர் இருக்கிறது இல்ல, நம்ம கையால துடுப்பு போட்டு அதுக்கு தாண்டி அக்கறைக்கு போகணும். அப்படி இல்லாம ரெண்டு கையும் கட்டினு வெறும உட்கார்ந்தா என்ன ஆகும்னா பிரவாகத்தோடு சென்று கடலிலை சேருவாரை போறேன்னு. அது மாதிரி இல்லாமல் நமக்கு இந்த போட் அந்த தோணி நமக்கு கொடுத்தது எதற்கு என்று புரிந்து கொண்டு பிரவாகத்தை கடப்பதற்கு முயற்சி செய்யணும். அது மாதிரி இந்த சரீரம்னா இந்த சரீரம் எதுக்குன்னா நல்ல காரியங்களை எல்லாம் செய்து பகவானை அடைவதற்கு வேண்டிய உபாயம் எதுன்னு கண்டுபிடிச்சு செய்யணும். அதனால சத்விஷ்ணோ பரமம்பதம் சுதாபஸ்தந்தி சூரையா. அதனால இன்றிருக்கின்ற இந்த பரமபதத்தில பரதத்துவத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்கிற சௌலபியம் அங்க இல்லை. அப்படிப்பட்டது அந்த சௌலபியம் நிறைந்த ஆயர்பாடியிலே பரமபதத்தையும் பரிகசிக்கக்கூடிய சீர்மல்குமாய்ப்பாடியில் இருக்கின்றவர்களாகினாலே வையத்து வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கு. நாமம்னா என்ன? ஒரு சாத்விகமான அகங்காரம். நாம பண்ற நோன்பு எப்படின்னா நாமம்னா அனன்ய பிரயோஜனங்களாக நாமும். கிருஷ்ணனிடத்துல வேற எது எதிர்பார்த்துன்னு வரல, அது வேணும் இது வேணும் கேட்கறதுக்கு வரப்படுறதில்லை. வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம வரக்கூடிய நாமம் அப்படின்னா நம் பாவைக்கு. பாவை நம் பாவை நம் பார்த்தோம். நோன்புங்கிறது சுவாபதேசத்தை பார்க்கறதே சரணாகிதினே பார்த்தோம். இங்க நோன்பு பகவானை ஆசிரியக்கூடியதான் அந்த நோன்பு. நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டது? நம் பாவைனா நம்முடைய நோன்பு அது எப்படிப்பட்டதுன்னா விசேஷமானது. என்ன? அவனையும் அவன் அடியாரையும் அழிக்க இந்திரஜித் முதலானோர் செய்த யாகம் போலன்றிக்கே அவனும் அடியாரும் வாழும் வண்ணம் பண்ணும் யாகமல்லவோ நம்முடையது. அவனையும் அவனுடைய அடியாரையும் அழிப்பதற்கு இந்திரஜித் முதலானவர்கள் செய்தார்களே, அது மாதிரி யாகம் மாதிரி இல்ல நம்ம நோன்பு. நம்ம நோன்பு என்னன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், அவனையும் அடியார்களையும் ஒன்று சேர்க்கிறது. அதான் சங்கம்னே பேர். சங்கத்தமிழ்வானு சொல்றதுக்கு சங்கம்னா சேர்ப்பதுன்னு அர்த்தம். சங்கம்னா கூட்டணும், பல அர்த்தம். ஆகினாலே அவனிடம் ஒரு பலன் விரும்பி செய்யும் நோன்பு போல் இல்ல நமது. அவனுக்கு நம்மை கொடுத்து அவனையும் அவனது விபூதியும் உண்டாக்குவதற்காக செய்யும் நோன்பு நம்முடைய நோன்பு. அவன் என்ன பண்ணா? இந்திரஜித்து விஷயத்தை இங்க எடுக்கிறார். மேற்கோள் ஸ்ரீமத் ராமாயணத்தை யுத்த காண்டத்துல ஒரு நிகழ்ச்சி. இந்திரஜித் என்னமோ பண்ணி பார்த்தான், இப்படியும் ராமலட்சுமணர்களையும் அவனால ஒன்னும் பண்ண முடியல. அப்ப கோழ மாதிரி ஒரு காரியம் பண்றான். யுத்த காண்டத்துல வரலாறு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு யுத்த காலத்துல ராட்சச மாயையினால மாயா சீதை சீதை போன்று ஒரு உருவத்தை தயார் பண்ணி கையில இருக்கிற உடைவாளால அது கழுத்தை வெட்டி விட்டான். அது கழுத்தை விட்டா அந்த மாயா சீதைன்னு தெரியாது. ஆஞ்சநேயன் அதை பார்த்துட்டார், உண்மையான சீதையை இந்திரஜித் வெட்டுட்டான்னு நம்பிட்டார். அவர் நம்பினதோடு இல்லாமல் ரொம்ப வேகமா ஓடி ராமன் இருக்கிறதுக்கு ஓடி அங்க கேவி கேவி அழறாரு. ராமன் போய் சீதையை சீதையை அப்படின்னா அழுகுதான் வருதே தவிர இவருக்கு பேச்சு வரல. ராமபிரான் கேட்டார், மாருதி என்ன சமாச்சாரம் சொல்லு, ஏன் ஏன்னா தைரியத்தை இழக்காதவன் ஆஞ்சநேயன், அவனே அழறான்னா ராமனுக்கு புரியுது. அப்ப தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு ஆஞ்சநேயன் சொன்னா, இந்திரஜித் சீதையை வெட்டுட்டான். இதை கேட்டாரோ இல்லையோ ராமபிரான் கீழே விழுந்து பிறண்டு அழறார் ஹோர்னு பிரலாபம். அதாவது ராமாவதாரம் எப்படின்னா ஒரு நாடகம். அவன் வந்து ராமன் மனிதனாக ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்ங்கிறார் வால்மீகி. தன்னை மனிதனாக கூறிக்கொண்டு மனிதனாக நடித்தது. ஆனா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அவதாரம். அதுக்காக எடுத்த அவதாரம் சத்தியம் வதா தர்மம் சரான். ஆனா டு எ கிவன் சிச்சுவேஷன் ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு மனைவி மனைவியை பிரிந்தால் ஒரு கணவன் எப்படி இருப்பான் அதை காண்பிக்கிறான். அதைத்தான் இங்க கீழே விழுந்து பிறண்டு அழறார். அவர் சர்வைக்கனா இருந்தாலும் போட்ட வேஷத்துக்கு இருந்த மாதிரி. இந்த வேளையில இளைய பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று கூட வந்தவர். அவருக்கு எப்பவும் கோபம் வரும், சீற்றம் தானே ஆதிசேஷன், பாம்பு பாம்பு ஷீரோ பாம்பாட்டி அடக்கி வைக்கிற மாதிரி ராமன் அப்பப்போ அடக்கி வச்சிருக்கார். அவன் வந்தான், என்ன காரணம்னு கேட்டான். சீதைய இந்திரஜித் வெட்டிட்டான்னு சொன்ன உடனே அவர் குரலை உயர்த்தி என்னைக்கும் பேசாதவன் ஒரு சத்தம் போட்டான், ஏன் வெட்ட மாட்டான், தர்மம் தர்மம் தர்மம்னு தர்மத்தையே நம்பிண்டு ராஜ்யம் வேண்டாம் வேற எதுவும் வேண்டாம் சத்தியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு வந்தாலே தர்மம் சோர் போடுமா தர்மம் காப்பாத்துமா. அங்க சொல்ற ஸ்லோகம் வால்மீகி திரேதாயுகத்து ஸ்லோகம் சொல்றார், எஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தாஸ்தஸ்ய பாந்தவாஹ எஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தாஸ்தஸ்ய பாந்தவாஹ. யாரு கையில அர்த்தம்னா பணம், யார் கையில பணம் இருக்கோ அவனை சுத்தி பந்துக்கள் வரா, புது புது உறவு சொல்லிட்டு வரா, மித்திரர்கள் கூட வரா, இல்லாதவனை யாரும் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இது எந்த ஒரு காலகட்டத்தில் அவர் ஆதிசங்கரர் பஜகோவிந்தனும் விளையினார். அதுல சொல்றார், யாவத் வித்தோபார்ஜன சக்த ஸ்தாவன் நிஜபரிவார்த்தா பஷா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோப்பின பிரச்சதி கேகேனர். அதாவது யாவது வித்த உபார்ஜன சக்தா தாவது நிஜ பரிவாரோ ரக்தா பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தான் கோபின பிரச்சதிகேனர். அதாவது எதுவரையில் உடம்புல பொருளீட்டம் செய்வதற்கு தெம்பு இருக்கோ அதுவரையில் எல்லாரும் சுத்தின்றிருப்பான், பின்னால உடம்பு தளர்ந்து போய் பொருளீட்டம் செய்ய முடியாம இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்னா, அப்ப என்னன்னா வார்த்தாம் கோபின பிரச்சதி கேகே. ஒரு சின்ன குழந்தை கூட ஏதாவது இருக்கும் பார்த்தோம்னா ஒரு கொள்ளு பேர் அனுப்பான், அதுதான் சொன்னா கேட்க மாட்டான், வார்த்தாம் கோபின பிரச்சதி கேகேன்னு. ஏன்னா அது மாதிரி என்ன பணம் இருந்தா தான் மதிப்பாங்கிறதுக்காக சொல்றார் அவர். அதே சமாச்சாரத்தான் அதான், எஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தா தஸ்ய பாந்தவாக அன்னார். ஆனா நீங்க பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருனா, நீங்க போய் பதிரிகாசிரமத்தில் போய் பதிரிகாசிரமத்தில் எம்பெருமானை சேவிக்க போங்கன்னார். சேவிக்க போறது எப்ப போகணும் தெரியுமா? அதாவது ஒரு அழகான வார்த்தை சொல்றார் அவர், என்னன்னா இளையவர் ஏஷா முன்னம்னார். அவர் இளையவர் ஏஷா முன்னம், அதாவது எப்படி இருக்கணும்னா, முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுறையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவா யான் பதறி வணங்குதுமே முதுகு பற்றி கைத்தளத்தால் முன் ஒரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேல் கிளை கொண்டு இருமி இதிய நப்பர் மூத்தாறு என்று இளையவர் ஏஷா முன் மதுவுன் வண்டு பண்கள் வாடும் பதறி வணங்குதுமே. இளையவர் ஏஷா முன்னர் அவர் சின்ன வயசாச்சுன்னா குழந்தை எல்லாருமே ஏசரா, ஒரு ஒரு வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா யாருக்கும் ஓரளவுக்கு லயபிலிட்டி மாதிரி நினைச்சுடுறான். இளையவர் ஏசாமுன் வயசான காலத்தில் பேசாம இருக்கக்கூடாதா? ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கூடாது. அதாவது முதுகு பற்றி கையில ஒரு கோல ஊறிண்டு கூறி போய் முதுகு பின்னால் ஒரு கையால பிடிச்சிண்டு அது மாதிரி எதுக்காதுன்னா இளையவர் ஏசாமுன்னு எதுக்கு சொன்னார்னா அது மாதிரி நமக்கு என்னன்னா எஸ்யார்த்தா சத்தியமித்தானி எஸ்யார்த்தா சத்திய பாந்தவாக ஏன் வந்து வெட்ட மாட்டான் தர்மம் தர்மம்னு தர்மத்தை நம்பினாலே அப்படின்னா பெருமாள் பார்த்தார் வாய் திறக்கல இவன் கத்திரி போட்டும் அப்புறம் தானே புரிஞ்சுக்கிட்டோம்னு. அந்த நேரத்தில் விபீஷணன் வந்தா அதுக்கு மேல ரொம்ப விஜய அழகா நடாது. விபீஷணன் வந்து உடனே சொல்றான் அவன் என்ன சொன்னா இது எப்படி இருக்கு தெரியுமா சமுத்திரம் வத்தி போடுச்சுன்னு யாராவது சொன்னா நீங்க நம்பல அது மாதிரி அவன் என்ன பண்றான் நிக்கும்பலே என்ற இடத்திலே க்ஷுத்ர மந்திரங்களை கொண்டு அவனுடைய யாகம் செய்யறான். அந்த யாகத்தினுடைய பர்பஸ் என்னன்னா நான் எல்லாரையும் அழிக்கணுங்கிறதுக்காக அந்த யாகத்தை அவன் வெற்றிகரமாக செய்து முடிச்சான்னா நாம எல்லாம் பிழைக்க முடியாது. நீங்க லக்ஷ்மணனையும் கூட அனுப்புங்கோ அந்த இந்திரஜித் இருக்கிறதா நான் காண்பிக்கிறேன் லக்ஷ்மணன் போய் இந்திரஜித் கொள்ளட்டும்னு சொல்லி அப்புறம் அழிச்சிட்டு போய் அப்புறம் இந்திரஜித் புதங்கள்லாம் அங்க வர்ணிக்கிறார். அதாவது இந்திரஜித் புதரானவர்கள் சுத்ர மந்திரங்களை கொண்டு நுக்கும்பலை என்ற இடத்திலே யாகம் செய்தார்களே அவனையும் அவருடைய அடியார்களையும் அழிப்பதற்காக அது மாதிரியா நம்முடைய நோன்பு அவனையும் அவனுடைய அடியார்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக நாமும் நம் பாவை நம் பாவைனா அவ்வளவு விசேஷம் நம்முடைய பாவை செய்யும் கிரிசைகள்னா செய்ய வேண்டிய காரியங்கள் கிரிசைனா கிரியைன்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் செய்யும் கிரிசைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கேளியிரோ கேளுங்கிறாங்க. இந்த கேளியிரோங்கிற பதம் எதுக்கு தேவையா இவெல்லாம் இதுக்குதான் வந்திருக்கா நோன்புக்குன்னு வந்திருக்கா நோன்புக்கு வந்திருக்கிறவாளை பார்த்து கேளியிரோன்னு கேட்டுதான் இருக்காங்க. நம்ம சாதாரணமா பார்க்கலாம் ஏதோ ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா இந்த சன்னதியிலேயே இதான ஒரு சேஷன் இருக்குன்னா நம்முடைய சுபாவம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அங்க வந்திருக்கிற பர்பஸை தவிர பாக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். உடனே சொல்லுவாள் யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் அப்படிங்கிறா. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அட்டென்ஷன் அங்க இல்லேன்னு அர்த்தம். வேற இடத்த இருக்கிறவாள் அட்டென்ஷன் திருப்புறது. அது மாதிரி இவா என்ன பண்ணாலும் கிருஷ்ணனை பிறவிருக்கின்றோம் என்ற ஆனந்தத்தில் அவள்னா என்ன பண்ணிருக்கா மெய் மறந்துருந்தா. அது இங்க வியாக்கியானம் ரொம்ப அழகு ரொம்ப பிராக்டிக்கலா உரையாசிரியர்கள் எல்லாம் பார்க்கணும். மேய்ச்சல் தலையிலே அசைடலாமோ காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள வேண்டாமோ மேய்ச்சல் தலையிலே அசைடலாமோ ரொம்ப அழகுது பிராக்டிக்கல். இந்த மாடல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு கூட்டமா போகும் புல் இருக்கிற இடத்து போய் மேயறது பாருங்க அவசர அவசரமா ஒரு ஒரு மாடும் தலைக்கு எத்தனை முடியுமோ அத்தனை புல்லை மேய்ந்து வாய்க்குள்ள அடக்கிக்கும். அப்புறமா ஒரு இடத்துல ஏகாந்தமா போய் அதை அசை போட்டு அதை மென்னு கடிச்சு முழுங்கும். அதை விட்டுட்டு மேய்ச்சல் மேய்ச்சிட்டே இருக்கு அங்கே அசை போட ஆரம்பிச்சா அது ஜாஸ்தி சாப்பிட முடியாது. புத்திசாலி மாடா இருந்தா அதை பண்ணாது. அது மாதிரி நீ கிட்ட அனுபவம்னா நீங்க கிட்டனுக்காக நோன்புன்னு வந்துட்டு இப்பவே கிட்டனை பெறப்போகின்றோம்ங்கிறதான ஆனந்தத்துல மனசையெல்லாம் அதுல எப்படியோ இப்படி கற்பனை பண்ணிட்டு நீ எப்படி இருந்துட்டா என்ன பண்றது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கோ என்று அது இழுப்புற மாதிரி கேளுகிறோம். அவர்களை கேட்பித்தாலே ஒழிய உயிர் தெரியாது என்ற நிலையில் கேளுங்கள் அப்படின்னு சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் அது மாதிரி சிரவணம் பண்ணணும் காதால கேளுங்கோன்னு. நான் சிரவணம் பண்ணுதான் விசேஷம் முக்கியமா நவவித பக்தியிலே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நான் பிரகலாதன் சிரவணம் காதால கேளுங்கோன்னு கேளுங்கள்ங்கிறாளே அண்டாள். எதுக்காகனா வியாக்கியானம் பாருங்க ஆச்சாரிய பதம் நிர்வகிக்காக அல்ல அவர்களுக்கு தெரியாதது என்றல்ல போதையந்த பரஸ்பரம் என ஒருவரை ஒருவர் உணர்த்தும் வகையில் கேளுங்கள் என்கிறாள். சரி தனக்கெல்லாம் தெரியும் பெரிய ஆச்சாரிய ஸ்தானம் நீங்களாம் வாங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் வாங்கோ சொல்றேன் வாங்கோ அப்படின்னு அந்த மாதிரி கேட்கிறாளா? அப்படி இல்ல ஆச்சாரிய பதம் நிர்வகிப்பதற்காக சொல்லல. பின்ன அவளுக்கு தெரியாதா? அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லல. இருந்தாலும் போதையந்த பரஸ்பரம் என்று ஒத்தருக்குத்தர் பரஸ்பரம் அப்படி இருந்து ஒன்று கூடி இருக்கின்ற நேரத்திலே அதை ஒருவருக்கு ஒருவர் உணர்த்தி கொண்டு அது அழகா அப்ரியசேஜ பத்தியசிய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே வரதான். இதுவும் ரெண்டு இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றார் வால்மீகி. ராவணனுக்கு மாரீச்சன் அட்வைஸ் பண்ற இடம் ஒண்ணும் விபீஷன் அட்வைஸ் பண்ற இடம் ஒண்ணும் அங்கச்சே சொல்லிச்சேதான் சொல்றாரு. சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியசேஜ பத்தியச்ச பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபாங்கிற ஸ்லோகம். அதனால அந்த காதால கேட்பதற்கு அதுதான் கேளுங்கள். வியாசர்ட்ட வைசம்பாயினர் வாசிக்கிறார் மகாபாரதம் 1.5 லட்சம் 1,25,000 ஸ்லோகம். ஸ்லோகம் வேண்டாம் எது உயர்ந்த புருஷார்த்தம்னு சொல்லுங்கன்னா ஸ்லோகங்கள்லாம் நிறைய கேட்டாச்சிருக்கணும். எது உயர்ந்த புருஷார்த்தம்னு அதுக்கு சொல்ற பதில் பாருங்க. புருஷார்த்தோ அயமேவை கஹ எத்கதா ஸ்ரவணம் ஹரேஹே. அதாவது சொல்றாரு வியாக்கியானம் சபாதலக்ஷ கிரந்தத்தாலே தர்மார்த்த காம மோக்ஷங்களை சொல்லி இவற்றில் உன் நெஞ்சில் பட்டது என்ன? நாளிலும் ஒன்றுமல்ல, பகவத்குணவித்தராயிருக்கும் உன் போல்வாரை பேசிவிட்டு தென்றலும் சிறுதுளியும் பட்டார் போலே குளிர செவிமடுத்து கேட்டு கிடக்க அமையும் என்று பட்டது. என்ன சொன்னாரா? இது வியாக்கியான பக்தி. என்ன அர்த்தம் சொல்றாருனா, இதுல உங்க நாலு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாலு புருஷார்த்தம் இருக்க, இந்த நாலு புருஷார்த்தம் இதுல இருக்கு. இதுல உங்களுக்கு நெஞ்சிலே பட்டது என்ன அப்படின்னு கேட்டாராம். நெஞ்சிலே பட்டது என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இது ஒண்ணுமே இல்ல, பகவத்குணவித்தராயிருக்கும் உன்போல்வாரை பேச விட்டு தென்றலும் சிறுதுளியும் பட்டார் போல் குளிர செவிமடித்து கேட்டு, அதாவது நீங்க பேசுறத கேட்கறதே இருக்க, அதுதான் புருஷார்த்தோ அயமேவைக்காக எத்கதா சிரவணம் அகரேகே. பகவத் விஷயத்தை சொல்லி கேட்கறதுதான் புருஷார்த்தம், கேட்பதுதான் புருஷார்த்தம். நாங்களும் வாய்படைத்த பயன் பெற, நீங்களும் செவிப்படைத்த பயன் பெற வேண்டாமான்னு அதுதான் சொல்றார். அவர் முகுந்த மாலையில சொல்லிச்சு குருசே கிழார்வார், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜஸ்ரீதரும் பாணித்வந்த சமர்த்திய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. இக்வே கீர்த்தையன் ஆரம்பித்தவர் ஏனாக்கே அவன் நாமாவை சொல்லு, காது படித்த பயன் அது கேட்கணும். அதான் ருக்மிணி இங்கிருந்து லெட்டர் எழுதி அனுப்புறா கிருஷ்ணனுக்கு, சுத்வா குணான் புவன சுந்தர சுன்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் தொய் அச்சுதா விசதி சித்தம் அபத்திரபம் மே சுத்வா குணான் சுத்வா காரார. இந்த கோபி காகிதத்தை பார்த்தா, தவ கதாமிருத்தம் தத்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாவகம் சிரவண மங்களம். அதால காதால கேட்பது இருக்க, அது விசேஷமான கேட்பதுங்கிறது கிரியாபதம். கேட்பதுன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, கேட்பதுன்னா காதால கேட்பது டு லிசன் ஆர் டு ஹியர், இன்னொரு அர்த்தம் சொன்னபடி கேட்கறது டு ஃபாலோ ஒன்ஸ் அட்வைஸ் இல்லையா. அது ரெண்டையும் அந்த ரெண்டு அர்த்தத்தையும் வைக்கிறாங்க, அதான் விசேஷம். இந்த சொல்லச்சே கேட்கறத பகுத்பிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் எழுதிட்டு போட்டா, பகுத்பிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னா பல தினசா கேட்கணும், பல பேர்கிட்ட கேட்கணுங்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விசேஷமான ஒரு வரலாறு ஒன்று பார்க்கலாம். அயோத்தியா காண்டம், ராமன் காட்டுக்கு கிளம்புறார், தசரதுக்கு இஷ்டமே இல்லை அவர் காட்டுக்கு போறது. அவர் காட்டுக்கு கிளம்பி ரத்தத்தில் சீத்தையோடும் லக்ஷ்மணோடும் கிளம்புற பொழுது ரத்தத்தை ஓட்ட சொன்னார், ரத்தத்தை சுமந்தர ஓட்டார். அப்போ தசரத பின்னால ஓடி வந்து நிறுத்து நிறுத்துன்னு விட்டான். சக்கரவர்த்தி திரும்ப என்ன பண்ணார், நீ ஓட்டுன்னு உத்தரவு கொடுத்தார். என்ன பண்றதுன்னு புரியல இவருக்கு, சுமந்தரருக்கு ரெண்டு சக்கரங்களுக்கு நடுவில் மாட்டின மாதிரி வேற வழியில் ராமன் சொன்னபடி ஓட்டினார். ஓட்டி ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் ரத்தத்தை நிறுத்திவிட்டு ராமனை பார்த்து கேட்டார் சுமந்தரர், ராமா அப்பா வந்து ஓட்டாதே நிறுத்தி நிறுத்தின்னு சொன்னார், நீ ஓட்டினா ஓட்டின்னு வந்துட்டேன், நாளைக்கு திரும்பி போய் தசரதரை நான் பார்க்கணும், அப்ப பார்த்தா நான் நேற்று நிறுத்துன்னு சொன்னேன் நிறுத்தாம ஓட்டினேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றாருங்கிறார் வால்மீகி ஸ்லோகம், நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோபி வக்ஷசி நாஸ்ரௌஷமிதி ராஜானம் கேட்கலேன்னு சொல்லிவிடு அப்படின்னார். நாஸ்திகவாதம் பண்றவாள்னா ராமன் பொய் சொன்னா, தாம் பொய் சொன்னது மாத்திரம் இல்லாம அவரையும் பொய் சொல்ல சொன்னா சுமந்தரையும். எனக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே என்னன்னா, நாஸ்திகவாதம் பண்றதுக்காகவான ராமாயணத்தை படிச்சுதான் நான் படிச்சாதான் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். இது அப்படி அர்த்தம் இல்ல, ராமன் பொய் சொல்லலாமான்னா பொய் சொல்லல, சுவாரஸ்யம் பார்க்கணும். சான்ஸ்கிரிட்ல ஷ்ரூ என்ற வர்புக்கு காதில் விழலேங்கிற மாத்திரம் அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, நீங்க தசரதன்ட்ட என்ன சொல்லணும், சுவாமி நீங்க சொன்ன ஆனா நீங்க சொன்னத நான் கேட்கல, அதாவது நீங்க சொன்னபடி நான் செய்யல அப்படின்னு, ஐ ஹவ் நாட் கேரிட் அவுட் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால கேட்கலேங்கிறது இந்த சுருங்கிற சாத்துலேருந்து வந்த விஷயம். அதனால கேளீரோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கேளீரோனா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இந்த நோன்புக்கு என்னென்ன செய்ய வேண்டியவை என்ன விட வேண்டியவை என்னன்னு சொல்ல போறேன். கேளீரோனா காதால கேட்டா மாத்திரம் போறாது, அது அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரணும். ரெண்டு அர்த்தம் அழகா பொருந்தற மாதிரி கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, ஈஸ்வரனி திருவடியை பாடணும். பகவான் எந்த பகவான் கேட்டார், முதல் பாட்டிலே நாராயணன் பார்க்கலாம், நாராயணன் முதல்ல சொல்றா பரமபதத்தில் இருக்கிறவன். அதுக்கப்புறம் பரமபதநாதன் சொன்னது இங்கு வந்து பார்க்கல இருக்கிற, அதாவது முதல் பாசுரம் பரம், இது ரெண்டாவது வியூகம். அதாவது முதல்ல ஐந்து பாசுரங்களே போத்காலமாக அமைஞ்ச ஐந்து பாசுரங்களே பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற ஐந்து நிலைகளை உள்ளே வைத்து பேசுவதாக நம்ம முன்னோர்கள் கருத்து சொல்லுவான். அதனால நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிற பரமபாதனை சொல்லிட்டு ஆண்டாள் இங்கு உயிர்களை எல்லாம் ஒய்விப்பதற்காக பார்க்கடலே யோகநித்ரிசையும் க்ஷீராப்திநாதனை சொல்றான். நாராயணன் சொல்றான் விஸ்வன் நாராயணன் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் அனந்தம் அவ்வயம் கவிகும் சமுத்திரேந்திரம் விஸ்வசம்பவம். பார்க்கடல சேரிச்சதுதான் நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் சொல்றான் ஆழ்வார். அதனால பரமம் பிரபும் சமுத்திரேந்திரம் இப்படி வேதாந்த வாக்கியங்கள்லாம் அவன் எதுக்கட க்ஷீராப்தியில வந்து படுத்துட்டு இருக்கான்னா, பரமபதத்தில் ஆர்த்த ரக்ஷணத்துக்காக பரமபதத்திலிருந்து கிளம்பி ஒரு புறப்பாடு கண்டருளி எங்க வரானா, திருப்பாறுக்கள் வந்து ஒரு பயணம் எடுத்தானா, எதுக்குன்னா ஜெகத் ரக்ஷண சிந்தையாலே அங்கு கண்ணன் வளர்கின்றான். அவனுடைய தூக்கம் நம்ம மாதிரி தூக்கம் இல்லை, தமோ குணத்துல நாம தூங்குற மாதிரி இல்லை. அதற்கு பேர் யோக நித்ரேன்னு பேர். யோக நித்ரேன்னா இந்த ஜெகத் ரக்ஷண சிந்தையினாலே கண்ணை மூடினு இருக்கான். இது அழகா ரொம்ப அழகான ஒரு திஷ்டாந்தம் சொல்லுவார், நாம சொன்னா புரியும். ஒரு பயிர் செலவு பண்ணுகின்றவன் வயலில் இருக்கக்கூடிய மாடு ஈடு மேயாமல் இருக்கணும், இல்ல வேற ஏதோ பயிர் பண்றான், வேற ஜீவராசிகள் வந்து அதை ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும்ங்கிறதுக்காக அதை பராமரிக்கின்றவன் என்ன பண்றான்னா, அந்த வயலுக்கு பக்கத்திலேயே ஒரு பரன் அமைத்துக் கொண்டு இல்ல ஒரு குடிசை போட்டுக்கொண்டு அங்கிருந்து அதை ரட்சிச்சுட்டு இருக்கிற மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, நாமெல்லாம் மண்ணுலகத்தை சம்சாரத்தை திண்டாடின் இருக்கோம், சீவை குண்டத்தில் இருந்தா போறாது நம்முடைய ஆர்த்த துவனி காதல விழணும் என்பதற்காக அங்கிருந்து ஒரு பயணம் எடுத்து வந்து இந்த க்ஷீராப்தியிலே சயனிச்சிருக்கான் சுவாமி தேசிகன். அதனால இந்த திஷ்டாந்தத்தை தயாசதத்தை சாதிக்கிறார். நாமெல்லாம் எப்படின்னா சரணாகிதி பண்ண பிரபன்னர்கள்லாம் வயலில் இருக்கிற பயிர் மாறி இந்த பயிரை ரட்சிப்பதற்கு அவன் என்ன பண்றான், பகவான் அந்த உழவன் பண்ற மாதிரி என்னால் சமயோபனத்தை ஸ்தவ பிரவாகி அனுகம்பே கிருத சம்ப்ளவ தரித்ரீ சரணாகத சசியமாலினியம் விருஷசைலேஷ கிருஷி பலம் தினோதி. அப்படி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் நாம், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் ஆண்டாள் ஆச்சாதிரிமலை சொல்லிச்சு தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிடக் கொள்ளுமாகில் நீ குடிடு கூடலே. பள்ளி கொள்ளும் இடம் அவன் ஷீராப்தியில பள்ளி கொண்டிருக்கான், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கான், அவன் ஷீராப்தியில பள்ளி இருக்கானே. ஏன்னா சில பேர் நடந்தா அழகு, சில பேர் உட்கார்ந்தா அழகு, சில பேர் பேசினால் அழகு, தூங்கச்சேயும் அழகு எம்பெருமான் தான். ஏன்னா பெருமாள் தூங்கினார்னா விகாசம், மனுஷன் தூங்கினார்னா விகாரம். ஆனா யோக நித்ரை அவ்வளவு அழகு. அண்டாள் வந்து இங்க பார்க்கல் பையத்துகின்ற பரமன்னா இதே சொல்ற பொழுது நாச்சியாதிரமொழியில பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளாள் துன்னம் பெய்தார்போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீரார் தன்னன் துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே. திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமா அங்க சொல்லச்சே பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அப்படி தூங்குறது அழகு. தூங்கினான பெருமாள் அழகு. ராமாயணத்தில் பார்த்தோம்னா விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்திற்காக ராமலட்சுமண ஐஷன் வரார், அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கார் ரெண்டு பேரும். காலம்பட இழுப்புறதுக்கு போறார் அவர், விஸ்வாமித்திர சக்கரவர்த்தி திருமணம் இழுப்ப போறார். இழுப்ப போறதுக்கு முன்னால அவன் தூங்குற அழக பார்த்தா ரசிச்சுன்னு அப்படியே மோகிச்சுன்னு உட்காந்துட்டாரு. வியாக்கியானத்தை சொல்றா உண்ணவந்தரிசி சோற்றை மறந்தான். உண்ணவந்தரிசி சோற்றை மறந்தான் என்ன அர்த்தம்னா, ஒரு முன்னாள் நாள பசி சுவாமி ரொம்ப பசிக்கிறதுன்னு ஒருத்தர் அவருக்கு இலையை போட்டு சாப்பாடெல்லாம் அவருக்கு இலையில சாதிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப பசியா இருக்கிறோம் என்ன பண்ணணும், அவசரமா அந்த சாப்பாட்டை எடுத்து அது ருச்சியும் பார்க்க முடியாது நிறவும் பார்க்காம சாப்பிடுவானா. சுதா துரானாம் ருச்சிஹீன காலாகானா. அது ராத்திரி 12 மணி நம்ம அகாலம்னு சொல்லி நினைப்போம், பசியா இருக்கிறோம், அதெல்லாம் யாரும் சார் டயத்தை பார்ப்பா, சாதத்தை போடுங்க சாச்சி. அது மாதிரி சாப்பிட சாப்பிடாம என்ன பண்ணா, இலையை பார்த்துட்டு இருக்கான், இருக்கிற டிஷ்ஷை ரசிச்சுட்டு இருந்தான்னா எப்படியோ அது மாதிரி தான் வந்த காரியம் யஜ்ய ரக்ஷணத்திற்கு இந்த பிள்ளை அழைச்சு வந்திருக்காரு. ஆனா அதையெல்லாம் மறந்து அவன் தூங்குற அழகில் அப்படியே மோகிச்சு போயிருந்தானா. அதுக்கப்புறம் அவன் மெதுவா எழுப்புறார், கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமன்னிகம். அதனால அவன் தூங்குற அழகு இருக்கு பாருங்க, அவன் தூங்குற அழகு ரசிச்சுட்டே இருந்ததால்தான் சீதை கூட பின்னால ஆஞ்சனேயன் சொல்லிச்சு சொல்லப்படுறான், சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபான், நன்னா தூங்கிதான் எழுப்பிட்டேன். எப்படின்னா அவன் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கான், எப்படிடா இருக்குன்னா, தகட்டில் அழித்திர மாணிக்கம் போலே திருவனந்தாழ்வான் மேல் சயனித்திருக்கும் பெருமை சொல்கிறது. தகட்டில் அழுத்தின மாணிக்கம் போலன், ஆதிசேஷ தல்பத்துல அவன் சயனிச்சிருக்கிற அழகு. ஏன்னா நீங்க பார்க்கலாம், ஆழ்வார்கள்லாம் நின்ற திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் என்ற திருக்கோலங்கள்ல அந்த கிடந்த திருக்கோலத்தை ரொம்ப அறங்கால் படுற ஆழ்வார்கள் பார்த்தா. தொண்டழுப்படி ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதன் போய் சேவிக்கிறார் பெரிய பெருமாள், அத ரொம்ப அனுபவம் அங்க பார்த்துச்சே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாக என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி தென் திசை இலங்கை நோக்கி என அங்க விபீஷணனுக்காக அவரே மேல சொல்றார். கங்கையில் புனிதமாய காவிரி நெடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்த சோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையன் ஏழையே. தொண்டழிப்படி ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே சயனிச்சு நிற்கிறது பார்த்தா உடல் எனக்கு உருகுமாறே என்னர், உடல் எனக்கு உருகுமாறே என் செய்கேன் உலகத்தீரேனர். அதுதான் ரொம்ப அழகு, உலகத்தீரேன்னு கூப்பிடுவானே. உடல் உருகிறதே ரங்கநாதான் அவரை பார்த்து சொல்லக்கூடாதா, அது தன் போன்று மற்ற ஆழ்வார்கள் ஆழ்வீர்கள் என் உடல் உருகிறதேன்னு சொல்லக்கூடாதா, உலகத்தார நம்ம பார்த்து சொல்வாரேன்னா ரொம்ப அழகா அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கா. ஏன்னா இவனை உருக்குபவனோ ரங்கநாதன், மற்ற ஆழ்வார்களோ இவரை போல் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள், ஆனால் எத்தனை முறை சேவித்தாலும் சுக்காங்கள் போல் சிறிதும் கரையாமல் இருக்கின்ற நம்மை பார்த்து கூறுகிறார். ஏன்னா எத்தனை தடவை போய் சேவிக்கிறோம் பெருமாள், உடல் உருகிறதுன்னு உடல் உருகிறதா, நமக்கெல்லாம் உருகிறதா, ஆச்சரியப்படக்கூடியவா நாம தான். அதனாலதான் சொல்றாராம், அதனால எங்கனம் மறந்து வாழ்கிறேன். நம்ம ஆழ்வார் திருக்குழந்தைக்கு போனார், அந்த பெருமாளை பத்தி இவர் உருகிறதுன்னார். அராகமுதே அடியேன் உடலம் நின்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுதீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. நீராய் அலைய கரைந்து உருக்குகின்ற, அதாவது ரொம்ப அழகா இதுக்கு விசேஷமான அர்த்தம். காவிரிக்கரை குடந்தொயில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி சொன்னார் திருமை செப்பிரான், காவிரிக்கரையில சயனிச்சுட்டு இருக்கிற இவரும். அந்த சயனம் எப்படி இருக்குன்னா, இவர் உருக்கறதான், பக்கத்துல காவிரி ஜலம் ஓடிட்டு இருக்கு, இவர் அவராலே உருக்கப்பட்டு இவரும் பெறுகின்றிருக்காராம் இவர் சரீரமும். இவர் உருகி ஓடுற ஜலம் காவிரி ஜலத்தோடு கம்பேர் பண்ணா காவேரி ஜலம் கருங்கல் மாதிரி தெரியறதா, அப்படின்னா எத்தனை உருகிறது பார்த்துக்கோன். அப்படி சின்ன, அதாவது எப்படி அவன் படுத்துட்டு இருக்கிற அழகு இருக்கணும், அப்படி பரமன் அடிபாடி பார்க்கடனும் பையத்து என்ற பைய, அதாவது மதுரை பாஷை அது, பையனா மெல்ல தீர்க்கமான ஒரு நிதிரை இல்ல, தமோ குணத்தினால் இருக்கிற நிதிரை இல்ல, யோக நிதிரைன்னு பேரு. பார்க்கிறோம் பையத்து என்ற பரமன் அவனுடைய அடிபாடி. ஏன்னா அவனுடைய அடியை நாம பாடணும், அடினா திருவடி. நம்மை ரட்சிப்பது அவனுடைய அகமத் ரக்ஷண பரோமத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேன்னு இருக்கணும். ஏன்னா நம்மை நாமே காப்பாத்திக்கிறது கூடாது, அவன் நம்மை ரட்சிப்பது அவனுடைய பரம். அதனால அவனுடைய அடியை நாம பாடணும். அடிபாடின்னு சொன்னாலே என்ன, கை குழந்தைக்கு தாயின் ஸ்தன்யமே தாரகமாக இருப்பது போல இவர்களுக்கு எம்பெருமான் திருவள்ளுவே தாரகம். அதாவது மற்றவயங்கள் இருக்க கை குழந்தை தாயினுடைய தன்யத்துக்கே அவளுக்கு அதுக்கு நோக்கமா இருக்கும் போல, ஏன்னா அதுதான் அதுக்கு அந்த தாயினுடைய தன்யம் தான் அதுக்கு தாரகம். அந்த குழந்தைக்கு வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பிரபஞ்சமே தெரியாத குழந்தை. அது மாதிரி அடியார்களுக்கு எது நான் முக்கியமானதுன்னா தாரகம்னா எம்பெருமானுடைய திருவடி. ஒரு விசேஷமாக ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமம், அதுல இருந்து ஒரு ஆச்சாரியன் தேரழுதூர் ஆண்டவன் ரொம்ப பிரசித்தமா இருந்தவர், நம்ம ஆண்டவன் பேர். விசேஷமாக அவர் பாதுகாசகத்துக்கெல்லாம் விசேஷ வியாக்கியானங்கள் பண்றார். அதே மாதிரி பாதுகாசகத்துக்கு பரவா கொட்டாண்டவன் சுவாமி ஒரு வியாக்கியானங்கள் பண்றார். பாக்குறோம் நிறைய மகான்கள்லாம். அவர் ரொம்ப, அவர் ஒரு வருஷ காலம் 325 நாள் சிவல்லிபுத்தூர்ல இருந்து சேவிச்சவர் அந்த தேரழுதூர் ஆண்டவன். ஒரு சமயம் மன்னார்குடிக்கு போனார் அவர், மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிப்பதற்கு. அந்த ஊர்ல 18 நாள் உற்சவம் ரொம்ப விசேஷம் மன்னார்குடியில. அந்த கிருஷ்ணன் அப்படி நேரம் சேவிச்சோம்னா நேரே கண்ணனை பார்க்கிற மாதிரி, விபவாவதாரத்துல அந்த கிருஷ்ணனை சேவிக்கிற மாதிரி இருக்கும். ஆச்சரியமாக பின்னால் ஒரு மாடு அப்படி உடம்ப விளைச்சி இருந்துட்டு எழுப்பில் ஒரு ஷாவி குத்து அப்படி அழகா சேவிக்கலாம் பார்த்தா சேவிச்சு வாழ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த பிரம்மோத்சவத்துல வெண்ணத்தாழி உற்சவம், வெண்ணத்தாழி அன்னைக்கு விசேஷமா. என்ன விசேஷம் இந்த ஊர்லன்னா, ஒரு பட்டி தொட்டின்னு சொல்லுவாள், ஒரு இடம் பாக்கில்லாம பெருமாள் காலம்பரம் கிளம்பினார்னா அந்த வெயில்ல, அதுவும் நல்ல சம்மர்ல தான் வந்த உற்சவம், ஒரு இடம் விடாம போயிட்டு வருவார். ஏன்னா அச்சாவதார திருக்கோலத்திலே அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம அதாவது வீதியில எம்பெருமான் புறப்படுவதற்கு காரணமே என்னன்னா, முடியாதவர்கள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், அவர்கள் இருப்பிடம் தேடி சென்று எம்பெருமான் சேவை சாதிக்கிறது. அதே மாதிரி நடமாடும் தெய்வங்களாக ஆச்சாரிய வர்க்கங்கள் அதுதானே பண்றா, நாம தேடினு வா போகாம நாம இருக்கிறதுக்கு அவ தேடிட்டு வரா. அது மாதிரி இவரும் அதுக்கு சொல்றேன், அவருக்கு அந்த வெண்ணத்தாழி சேவிக்கிறதுக்கு போறார். வெண்ணத்தாழிங்கன்னு தவிழ்ந்திருந்த கிருஷ்ணனா அன்னைக்கு சேவை, பக்க ஒரு குளத்தை அணைச்சிட்டு இருக்கார், நிறைய வெண்ணெய். அன்னைக்கு எல்லாரும் வந்து சேவிக்கிறார், சேவிச்சுட்டு பெருமாளை பிரதட்சிணம் பண்ணிட்டு பின்பக்கமா போய் அது சேவிச்சுட்டு அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. கூட சிஷியாலாம் இருக்கா, கூட இருந்த சுவாமி இருக்கா. இன்னைக்கு எல்லாரும் எப்பவும் தினப்படி பெருமாளை முன்னாலும் சேவிச்சுட்டு போடுவா, இன்னைக்கு முன்னாலையும் சேவிச்சுட்டு பின்னாலையும் சேவிச்சுட்டு போறாளே, என்ன விசேஷம்னு கேட்கிறார். அக்கத்து வாழ் கூட இருந்தவா சொன்னா, ஆனா விசேஷமா திருவாபரணங்கள்லாம் சாத்திருக்கு பின்னாலே, பின்னால் பின்னழகுக்காக பின்னால் நிறைய திருவாபரணங்கள் சாத்திருக்கா, அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு போறான். அதுக்கு உடனே நம்மாண்டவன் சாதிச்சாரா, அஷடே அது இல்லடா, இன்னைக்கு தவிழ்ந்துருங்கிற திருக்கோலத்துல எம்பெருமான் திருவடி பின்பக்கத்தில் இருக்கு, நீட்டிண்டு தவிழ்ந்து முழங்கால முட்டி போட்டுண்டு, நமக்கெல்லாம் உத்தேசம் அவன் திருவடி, அந்த திருவடி அங்க இருக்கிறதுனால அங்க போய் சேவிச்சுட்டு வராதான் முக்கியம்னு. அதனால கை குழந்தைக்கு தாயின் ஸ்தன்யமே தாரகமாக இருப்பது போல எம்பெருமான் திருவடி தான் நமக்கு மூக்கு தாரகமான விஷயம். அதனாலதான் என்ன சொல்றா, பரமன் அடிபாடின்னு. இவ அப்பாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொன்னார். ஒன்று அப்படி கிருஷ்ணன் திருவடிகளை பாடுன்னு சொல்லுவான், கஷீராபிநாதன் திருவடிகளை பாடுன்னு சொல்லுவானே, கொஞ்சம் யோசிக்கலாமா. நீங்க வர்றது கிருஷ்ணனுக்கு நோன்புன்னு சொல்றான். கஷீராபிநாதன் நோன்பு நோர்க்கு போவதாக கோபவர்தர்கள் அனுமதி பெற்று இவர்கள் நோன்பிலே புகுந்தவர்கள். கண்ணனை பாடுவதாக அவர்கள் சந்தேகப்படுவார்கள். ஏன்னா வெறுமை நோன்புக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கா, கண்ணோட போவாருன்னு சொல்லிருக்க பாடுவான்னு சந்தேகப்படுவாங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தின் மேலிட்டு பாடினான். அது மாத்திரம் இல்ல, இவன் யாரு, யசநாராயண ஸ்ரீமான் க்ஷீராணவநிகேதனஹ நாகபரியங்கமுத்சிஜ்யாகதோ மதுராம் புரீம். அவன் தானே கண்ணனா, அவன் தான் யசநாராயண ஸ்ரீமான் க்ஷீராணவநிகேதனஹ. அங்க திருப்பார்க்கரிலே சயனிச்சுட்டு இருந்தவன் அவன் தான். இங்க நாராயணன் வந்து கிருஷ்ணன் அவன் தான். நான் திருப்பார்க்கடல் இருக்க பார்க்கடல் பையத்துயின்ற பரமநடி பாடினாலே பார்க்கடல படுத்துட்டு இருக்கான இந்த அழகே எப்படி இருக்குன்னா, நம்மாழ்வார் சொன்னார் எப்படின்னா, அவன் பாலாழினி கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் யாழ் நீ கிடக்கும் பண்பை யாம் பார்த்தேயும் சொல்லலவர், யாம் கேட்டேயும். திருப்பார்கடல் அவன் சயனிச்சினது காதல கேட்டாலே உடனே காதல் நிக்க மாட்டேங்கிறது, கண் சோழறது, நெஞ்சு அப்படியே தழுதழக்கிறதுனா அப்படி இருக்கிற பருவாள். அவ யாருன்னா அவன் தான் சிவன், நாராயணன் தான் படுத்துட்டு இருக்கான். இங்க வந்து கண்ணனா வந்தா அவதாரம் பண்ணிருக்கான். அதனால அவன் பார்க்கடல் பைய தூயின்ற பரவன்னா வந்தா கண்ணன் தான். ஏன்னா சரம ஸ்லோக சுருக்கில் சொல்லிச்சே சொல்றார் தேசிகன், பாரதி விட்டு மலர் மகளோடு மதுரை வந்து பாரத வெஞ்சமர் பார்மகள் பாரம் சகவுகந்து. வாரிதி விட்டு மலர் மகளோடு மதுரை வந்து, வாரிதினா சமுத்திரம், சமுத்திரத்தை விட்டு இங்கிருந்து வந்தான். அவன் வந்து இங்க வந்து அவன் தான் கஷ்டதான் வந்திருக்கான். அதனால பார்க்கடலும் பையத்துயின்ற பரமன்னா அவன் தான் கஷ்டம்தான், அவன் அடிபாடி. அவனுடைய அடியை பாடணும்னா அவன் திருவடி எப்படிப்பட்டது? அவருடைய திருவடியை பத்தி சொல்ற போது சொல்றார் பார்க்கணும், பஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மத்யுபாகித நரேந்திர குமார பாவம் சம்வாகிதம் திரிதசநாத ராமஹிப்யம் சாமான்ய தெய்வதமுசந்தி பதம் த்வதீயம். திருவிகேந்திரபுரத்தில் தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். ஏன்னா பல வருஷங்கள் திருவிகேந்திரபுரத்தில் எழுந்திருந்து திருவிகேந்திரபுரத்தில் எழுந்திருள் இருக்கிறச்சேதான் இவருடைய மாத்துலர் மாமா உபதேசம் பண்ண கருட மந்திரத்தை ஆவர்த்தி பந்தி கருடன் பிரத்யக்ஷீகரிச்சு, இப்ப கருடன் உபதேசிச்ச ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்று ஹைகிரீவ மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி ஹைகிரீவன் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அதுக்கப்புறம் ஒரு வாயை திறந்து பேசினதெல்லாம் வேதாந்த கவிதை. அவர் அங்க தேவநாத பச்சாச தேவநாதனை பத்தி பாடுறார், பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மத்யுபாகித நரேந்திர குமாரபாவம். ரெண்டு விஷயங்கள் சொல்றான். அதாவது கௌதம சாபத்தை கல்லூருவாக இருந்த அகலிகை அவளை என்ன கல்லூருன்னு இவரும் சொல்றார், பின்னிட்டு வந்த கவிகள் எல்லாருமே சொல்றாங்க கம்பனும் கல்லாக்களும் தான் சொல்ற மற்றவர்கள்லாம். ஆனா வால்மீகி ஸ்லோகத்தில் பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவர் கௌதமரை செபிச்சது என்ன, நீ என்ன பண்ணணும், பிறர் கண்ணிலே படாமல் சாம்பல் குவியிலே காற்றை புசித்துக் கொண்டு கிடக்க வேண்டும், பின்னிட்டு சக்கரவர்த்தி திருமகனாலே உனக்கு சாபை மோச்சனம், உனக்கு தெரியும் முக்கால் உணர்ந்த முனிவன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். என்னால பாஷாண நிர்மித்த தபோதன தர்மதாரம் தான் சொல்றார் தேசிகன். கௌதம சாபத்தானே கல்லூருவான அகலிகை உத்தர கர்ப்பத்தில் இருந்ததான சிசு, அது என்னன்னா அபாண்ட வாசத்தினால உத்தரவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கறிக்கட்டியா கீழே விழப்படுது. அந்த கறிக்கட்டியா கீழே விழுந்தா உடனே சந்தான பீஜம் குரு பாண்டவானு கொடுதே, அதான் ரொம்ப பிரார்த்திக்கிறா. உடனே ஒரு அசரீர் என்ன சொல்லித்துன்னா, பிரம்மச்சாரி தொட்டா பிழைக்கும், அதான பிரம்மச்சாரி திருவடி பட்டுதுன்னா தொட்டா அந்த குழந்தை பிழைக்கும்னு அசரீர். அவன் எல்லாரும் வந்து ட்ரை பண்றான் தானே பிரம்மச்சாரி. ஆனா என்ன சொல்றார் உடனே கிருஷ்ணன் சொன்னா, எதுவுமே பிரம்மச்சரியம் சாது சத்தியஞ்ச வச்சனம் மமா, எதுவுமே பிரம்மச்சரியம் சார் சத்தியஞ்ச வச்சனம் மமான்னு. எனக்கு பிரம்மச்சரியம் இருப்பது உண்மையானால், நான் உண்மை சொல்வது உண்மையானால் குழந்தை பழக்கட்டும் திருவி போட்டு பழிச்சு கொடுத்து. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கா, ஏதோ கிட்டன்னா பொய் சொல்லுவோம், ஏழா பொய்கள் உரைப்பானா என்றான்னு சொன்னான். அது அவதார ரகசியம். ராமன் சத்தியம் வதா தர்மம் சரா, அங்க சத்தியசந்தர்னா கிட்டாவதாரம் பெருமாள் அவதாரத்து தோஷம் இல்லை. இங்க பார்க்கலாம் என்ன பெரியாய் வார்த்தை, 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் மதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோவில் ஸ்ரீரங்கத்தை சொல்லிச்சேன். 16,000 தேவிமார் படி செய்ய பாகவதம் சொல்றது 16,108 பத்திரிகள். அப்படி இருந்தாலும் அவன் ஏன்னா அனாதி பிரம்மச்சாரினே நமஹா, அவனுக்கு அர்ச்சனை, அவனுக்கு பிரம்மச்சரியத்துக்கு குறைவு கிடையாது. அது மாதிரி அவனுடைய திருவடி பட்டு அங்க இங்க என்ன ராமாயண வரலாறு, கௌதம சாபத்தாலே கல்லூரவா இருந்ததாக அகலியை அவன் ரட்சிச்சா. அந்த வரலாறு விஸ்தாரமாக பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் பின்தொடர்ந்து ராமகிருஷ்ணர்கள் யக்ரக்ஷணத்துக்காக அப்படிங்கிற வேலையில யாகத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு வழக்க வர வழி. இது ரெண்டு விஷயம் பார்க்கலாங்க. ஒன்னு வரும்போது முதல்ல தாட்டக்கை விதம் பண்றார், தாட்டக்கை விதம் பண்றதுக்கு யோஜனை பண்ணினார். யோஜனை பண்ற வேலையில அவர் தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா தாட்டக்கை தப்பு இல்லை, பெண்ணை விதம் பண்ணக்கூடாதுன்னு இவர் யோசிச்சார் க்ஷத்திரிய தர்மம் இல்லைன்னு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சமாதானம் சொன்னார், பெண்ணாக இருந்தாலும் பொதுவான நன்மை இருந்தால் அதற்காக பதிக்கலாம்ங்கிறது இருக்கு, அதுக்கு நான் வந்து சொல்றேன் கேளு, பகவானே இதெல்லாம் பண்றாருன்னு ஏதோ கேஸ் எல்லாம் கோட் பண்ணுவோட வக்கீல்கள் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்த சக்கரவர்த்தி திருமகன் 12 வயசு பாலகன் அவர் விஸ்வாமித்தர் பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா, பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத், அப்பா சொல்றாரு நீங்க சொல்றது கேட்கணும்னு. என்ன சொல்லுங்க செய்யறேன்னா தாடகாவதம். இங்க என்னன்னா அங்க புஜபல பராக்கிரத்தம் காண்பிச்சிடும். இங்க கௌதம சாபத்தாலே அவள் சாபம் தீர்வதற்கு இவன் என்ன பண்ணான்னா இவன் திருவடி பட்டு அதனால இவளுக்கு சாப விமோச்சனம். அங்க ஒண்ணு புஜவளவர் ஆக்கிரமத்தால பண்ணின காரியம், இங்க திருவடியுடைய பிரபாவத்தினால பண்ணது. அதனாலதான் ஜானாதி ராம தப நாமருச்சி மகேஷா ஜானாதி கௌதம சத்தி சரண பிரபாவம் விசேஷமா சொல்றார். அப்ப கௌதம சாபத்தாலே கல்லூருவாக இருந்ததான அகல்யனுடைய சாபம் தீர்த்தது எம்பெருமானுடைய திருவடியினுடைய பிரபாவம் என்பதை விரிவாக நாம் அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். இந்த பாசுரத்தின் தொடர்ச்சியை எங்கெல்லாம் இருந்து யாரெல்லாம் சவணம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயிர ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வ அபீஷ்டங்களையும் அந்த கோதாபிராட்டியும் ரங்கநாதனும் அந்த திவ்ய தம்பதிகள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக விநிகிதாபி ஷக்மிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விட்டு சித்தா ஆத்மஜானஹ யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹின அன்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபம் அஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.